ஆ சொல்றா டே டே சரவணிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுடா. டே என்னன்னு சொல்ற? சரிவினி சரிவினி சரிவினி சரி ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட். ஐயோ ஐயோ ஐயோ, உனக்கு என்ன சின்ன சின்ன சின்ன எப்படி எப்படி? இல்ல இல்ல இல்ல, அவனுக்கு ஒன்னும் ஆயிக்காது, ஒண்ணு ஆகக்கூட ஆகக்கூட ஆகக்கூட ஆகக்கூட ஆகக்கூட ஆகக்கூட ஆகக்கூட ஆகக்கூட. நம்ம இப்பெல்லாம் ஏன் இந்த பிரச்சனை நமக்குள்ள வந்துச்சு? அந்த பிரச்சனை நமக்குள்ள வந்திருக்கே கூடாது, வந்திருக்கே கூடாது. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. எல்லாம் ரெடி பண்ணிட்டேம்மா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாயங்க கிளாஸ் தான், ஒன்றாவது கிளாஸ் தான். நான் பார்த்துக்கிறேம்மா அதெல்லாம். சரி சரி, நீங்கள் உடம்பு பார்த்துக்கங்க. ஓகே ஓகே ஓகே, பாய். இவதான் ஷர்வி, ஜோஹர்லேருந்து ஸ்கூல் மாதிரி என் ஸ்கூலுக்கு படிக்க வரோம். அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை தெரில. அவங்க அம்மா அப்பா போய் அவங்க பாட்டி வீட்டில் தங்கி படிச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே. ஷர்வின்ட்டு அப்போ எனக்கு தெரியாது, அவன் அவன் பதிலில் போய்கிட்டிருந்தா, நான் என் பதிலில் போய்கிட்டிருந்தேன். எங்களுக்குள்ள எப்படி கண்ணால் ஆச்சுன்னா இப்படி தான். ஏய் மச்சா, எப்படிடா இருக்கீங்க? எப்படா இருக்க, வாடா, பார்த்து ஒரு மாசமா ஆச்சு. இவனுங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ், ஹரிராஜ் என் மணிமுத்து. ரெண்டு பேரும் சரியான காமெடி பண்ணுவானுங்க. நாங்களாம் ஸ்கூலில் எப்போதும் ஒன்றா தான் இருப்போம். இவர் தான் அலி, எங்க ஸ்கூல் வாட்ச்மேன். இவரை பத்தி சொல்ல போனோம்னா, இவரை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. அந்த ஜாகா கருவு தான் எங்களுக்கு என்டர்டெயின். கடுப்பாக இருந்தா அவர் தான் மட்டும் கலாச்சிக்கிட்டு இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு மொக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி மொக்கப்பட்டு இருக்கும் போது தான் ஷர்வின் என் கண்ணில் பட்டான். போச்சடா, வந்த முத நாளே ரேகிங்க எல்லாம் என் தலை விதி. ரொம்ப லஞ்சா இருக்க, ஒரு வாட்டி கூப்பிட்டா பாக்கத்தியா? அடுத்து ஒரு வாட்டி கூப்பிட்டாவா? எங்களை பத்தி உனக்கு ஒண்ணு தெரியல. நாங்க வேட்ட மாதிரி இருக்கோம், எங்களை பத்தி ஜாகண்ட கேட்டு பாரியா. எங்களை பத்தி தெரிஞ்சவங்க அவங்கள்ட்ட போய் கேட்டு போய் சொல்லுவாங்க. போ போ போ தம்பி, போ தம்பி. அவங்களுக்கு அதே கலக்கி விட்டுருவானுங்க. தனியா அதே கலக்கி விட்டானுங்க. உங்களே அடிச்சிட்டாங்களா? என்னடா இது, ஃபைட்லாம் பண்றான்ட்டு பயந்துடாதீங்க. சாரு, கனவு கண்டிருக்காரு. என்னடா நல்லா தான் இருக்கானுங்க, என்ன ஒரு அடி கூட காணும். ஆமாங்க, நான் சொன்னதுல என்ன இங்கே தப்பு? நம்ம ஒன்றும் படிக்க போகிறதே 10 மாதம் 11 மாதம் தான். அதுக்குள்ளே ஐயா அடிச்சுக்கிட்டு ஏங்க இந்த கொலை வெறி? பேசாமல் ஆளுகாலி சம்பந்தமாக போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு மூளைக்கு மூளை மொக்க போட்டுக்கிட்டு நல்லா படிச்சுட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் நானும் ஷரீனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். ஏன்னா அவன் ஸ்கூலுக்கு பூசலை, ஸ்கூல் பற்றி ஒன்றும் சரியாக தெரிஞ்சிருக்காது. என்னோட டீச்சர்ஸ் எல்லாத்தையும் அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் நாங்களாம் எப்பவுமே ஒன்றா தான் இருந்தோம். நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் வருஷத்துல தான் சரி, வருஷத்துல தான் வருஷம் வருஷம் ஸ்கூல் பேட்மிண்டன் காம்படிஷனுக்கு நான் தான் வக்கீலாக போடுவேன். ஆனால் இந்த வாட்டி சர்வீஸ் பண்ணுறேன், எனக்கு அது பிடிக்கல. இப்படி எங்களுக்குள்ள பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும் போது மாரி மட்டும் ஒரு நல்ல ஐடியா சொன்னார். இது எனக்கு தான் போச்சுடா, நல்ல ஐடியா கொடுத்துடா. ஆமாடா, உனக்கு எனக்கு போட்டிடா, சிங்கிள் செட் பார்த்துக்கோ. நீயா நானா பாத்துருவோம்டா. சத்தரே 9 மணிக்கு எங்களுக்குள்ள ஒரு டீல், எனக்கும் சனிக்கும் ஒரு கேம், பேட்மிண்டன்ல யார் அதில் தேஷ்டா அவங்க தான் ஸ்கூலுக்கு வக்கீலாக போனவங்க. ஃபர்ஸ்ட் செட்டில் நான் தோத்துட்டேன், ரெண்டாவது செட்டில் எப்படியாச்சும் தேய்ச்சின்னு ஒன்று இருந்தோம். பயம் வந்துருச்சு, எங்கட நான் தோத்துருவேன்ட்டு. கடைசியில நான் நினைச்சுமே நடக்கல, நான் தேய்ப்பேன்னு நினைச்சேன் ஆனா தோத்துட்டேன். சோ ஸ்கூல் பேட்மிண்டன் காம்படிஷனுக்கு அவன் தான் வக்கீலா போக முடியும். அந்த பேட்மிண்டன் போட்டி முடிஞ்சதும் நானும் சரி இன்னும் சரியாக பேசிக்கிறது இல்லை. நான் வந்துட்டு பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி தான் ஒரு நாள் எங்கள் கவுன்சிலர் டீச்சர் மிஸ்டர் குமார் அவர் கூப்பிட்றாருன்ட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் பயந்துக்கிட்டே போனேன், என்னடா எனக்கும் சரிக்கும் உள்ள பிரச்சனை அவருக்கு தெரிஞ்சிருக்குமோன்ட்டு. சினோ சர்வின், ஆக்சுவலி சார் காலிங் யூ, ஜஸ்ட் வாண்டட் டு know about what's going on. சார் கேள்விப்பட்டேன் சில விஷயம் வந்து கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு. ஸோ ஜஸ் வாண்ட் ஷேர் ஆக்சுவலி வாட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதில் ஓடுதுன்னு சார் தெரியணும். ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம் மாதிரி. ஸோ என்ன பிரச்சனைன்னு நீங்கள் சொல்லுங்கள் சார் கிட்ட, நம்ம இன்றைக்கி அச்சீவ் பண்ணலாம். கமான் தேங்க்ஸ், சொல்லுங்கள். நான் நினச்சது சரியாக போச்சு. டெசம்பர் தான் இப்படி நம்ம பேசிட்டு இருக்கிறது பிரச்சனை. சாரை பார்க்க வர்றவங்க எல்லாமே வந்து பிரச்சனைக்காக வரல. சில சமயத்தில் சார் வந்து கூப்பிடுவோம், பிரச்சனைக்காக வந்து கூப்பிட மாட்டோம். படிப்பு சம்மந்தப்பட்டதோ வேலை சம்மந்தப்பட்டதோ படித்து முடித்து எங்கே போய் வேலை செய்ய போகிறாங்களோ எங்கே படிக்க போகிறாங்களோ அதை பற்றிலாம் நம்ம வந்து பேசுவோம். ஸோ அதனால் இது வந்து நீங்கள் வந்து மனசில் எதுவும் வச்சுக்க தேவையில்லை. சார் வந்து இங்கே நடக்கிறது வந்து எங்கேயும் சொல்லப்படுத்துட்டேன். இதெல்லாம் நம்மளுக்குள்ளே நடந்து நம்மளே ஒரு சுகமான தீர்ப்பை வந்து காண போகிறோம். அதனால் டோன்ட் ஷாய் ஆர் டோன்ட் ஃபீல் ஷேம் டாக் டு ஓகே. அம்மா நீங்கள் எதனா சொல்லுங்க சார். உங்களுக்கே தெரியும் வருஷம் வருஷம் ஸ்கூல் பேட்மிண்டன் போட்டியில் நான் தான் சேருவேன். ஆனால் இந்த வருஷம் யார் சார் சேர்ந்தா? நேற்று வந்தவன் சார். காமெடியால சார். சார் நான் நேற்று வந்தவனோ இப்போ வந்தவனோ எப்போ வந்தவனோ அதெல்லாம் முக்கியமே இல்லை. டேலண்ட் தான் முக்கியம். அத முத யாருக்கிட்ட இருக்குன்னு பாருங்க. என்னடா புத்திசாலியா பேசுற நினப்போ? உண்மையா சொன்னா உருக்கன. நீ பின்னாட போனக்கு ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? கூல் டவுன் செய்யணும். இது ஒரு சின்ன பிரச்சனை தான். இப்ப சார் இது புரிஞ்சிருச்சு என்ன பிரச்சனை? அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. பிரச்சனை வந்து நம்ம வந்து எந்த பிரச்சனையுமே வந்து எதுவுமே பெருசாக்க கூடாது. பிரச்சனை சின்னதாக ஆரம்பிக்கும் போது அது வந்து பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஓகே, முக்கியமாக இங்கே என்ன சார் சொல்ல வரேன்னாக்கா, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நிறைய பிரச்சனை நடக்கலாம், ஆனால் அந்த பிரச்சனை வந்து அப்படியே இழுத்துக்கிட்டே போகக்கூடாது. டக்கு டக்குன்னு அந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு காணும். எல்லாத்துக்கும் பிரச்சனை வரலாம். பிரச்சனை ஒரு பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணிட்டோமா இன்னொரு பிரச்சனை வரலாம். அதனால் ஒன்று சார் ஒன்று சொல்கிறது கேட்டுக்கணும்லாம். வாழ்க்கையில் போட்டி இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையே போட்டியாக இருக்கக்கூடாது. சரி சார், இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க? சரி சார், நீங்க சொன்ன மாதிரி செய்யறேன். தமிழ்நாட தப்பு, நான் தான் தப்பு செஞ்சிட்டேன். சார்ரா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். பாருங்க சார், குமார் சார் நிறைய அட்வைஸ் பண்ணார். அவர் பேச்சை கேட்டு என்னோட தப்பை நான் உணர்ந்து சரின்ட்ட சாரி கேட்டேன். ஆனால் சரி அதுக்கு தயாராக இல்லை. அவனுக்கு முன்கவம் கொஞ்சம் ஜாஸ்தி. அவ்வளவு சொல்றல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம்டா. டே நான் சொன்ன எட்டியுமே அவன் காதில் போட்டுக்கலாம். நான் எவ்வளோ சரின்னு கன்வின்ஸ் பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளோ சாரியும் சொல்லிட்டேன். ஆனால் அவனுக்கு என் மேலே கோபம் ஒன்றும் குறையல. எத்துடா ஃப்ரெண்டு, எத்துக்கிட்டா ஃப்ரெண்டு, அன்னைக்கு சப்பமே ட்ரை பண்ணிச்சின்னு போட்டியா, அப்போ எங்கடா போச்சு ஃப்ரெண்ட்ஷிப்பு? எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. சரிடா சரி, ஏன் மேலாம் தப்பு, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம்டா. என்னடா சொன்னு இப்படி பேசிட்டல, இனி உன் ஃப்ரெண்டும் வேணும் ஒரு மண்ணும் வேணும். கடைசியில் என் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்ட்டு போயிட்டான். அன்னைக்கு தப்பு பண்ணிட்டேன். அவள் தான் ஃப்ரெஷ்ஷே பேனான்னு போயிட்டான். நானும் கோவப்பட்டிருக்கக்கூடாது. எப்படிடா ஆக்சிடென்ட் ஆச்சு? மோட்டர்ல போயிட்டு இருந்தேன், காடிகாரன் வந்து அடிச்சிட்டான். என்னடா நீ மோட்டர் ஓட்டும் போது பார்த்து ஓட்டுறது இல்லையா? பாரு இப்ப என்னாச்சுன்ட்டு. சேட்டடா நீ. சரி டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. பார்த்தீங்களா இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள என்னென்ன பிரச்சனை வருது, எதனால வருது, அப்படி தான் இந்த கதையில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, எதனால வருது, ஒரு ஸ்மால் மிஸ்ஸிங் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் விட்டு கொடுக்காதனால. ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஈகோ இருக்கக்கூடாது, பொறாமல் இருக்கக்கூடாது, விட்டு கொடுத்து போகணும், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். இதான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள மட்டும் நடக்கிறது இல்லை, சில ஃபேமிலியில் கூட நடக்குது. ஸோ எனி ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ள ஒரு மிஸ்ஸிங் அண்டர்ஸ்டாண்டிங்கா, any problems, please மனசை விட்டு பேசுங்க. Problems will solve automatically.